ಶ್ರೀಮಣ್ಣೂತನರಂಗನಾಥರಾಡಬ್ಧಾತ್ಮವಿದ್ಯಾಲಯಂ ಶ್ರೀಮಣ್ಣೂತನಲಕ್ಷ್ಮಣಾರ್ಯತರಾಡ್ ಸಂಪ್ರಾಪ್ತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀವಾಸೇಂದ್ರಕಟಾಕ್ಷಸಂತರಸುಧಾಲಕ್ಷ್ಯಾತ್ಮಯೋಕಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮಣ್ಣೂತನವಾಗಧೀಶಯಮಿನಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರುಂ ನವ್ಯವಾಗೀಶಯೋಗೀಂದ್ರಹಯಾಚಪರಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಸ್ವತಂತ್ರಾರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತಾಯತಿ ರಾಜಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನಗಣಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧದೀಹಿಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ கற்பாராமபிராணியல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலாக புல்லரும் பாரி ஒன்றன்றையே நற்பாலயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பால குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே சபாயை நம. ஹம்ச சந்தேசத்தில் நாம் இன்று 5வது ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். சுவாமி தேசிகன் 4வது ஸ்லோகத்தை சாதிக்கும் பொழுது அந்த ஹம்சத்திற்கு எம்பெருமான் பலவிதமான சத்காரங்களை செய்தார் என்பதாக வர்ணித்தார். அதாவது எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் தன்னுடைய மனைவியான பிராட்டிக்கு செய்ய வேண்டிய சத்காரங்கள் அனைத்தையுமே இந்த ஹம்சத்திற்கு செய்தார் அப்படின்றத சுவாமி தேசிகன் தெரிவித்தார் 4வது ஸ்லோகத்தில். தற்பொழுது 5வது ஸ்லோகம், கிருத்வா தஸ்மின் பகுமதிமசௌ பூய சீமாஞ்சனேயாத் காடோன் மாத பிரணய பதவீம் ப்ராபவார்த்தானபிஜ்ஞே விஷ்லேஷேன க்ஷுபிதமனசாம் மேகசைலத்ருமாதௌ யாஞ்சாதன்யம் பவதி கிமுத க்வாபி சம்வேதனார்ஹா க்ருத்வா தஸ்மின் பகுமதிமசௌ பூய சீமாஞ்சனேயாத் காடோன்மாத பிரணய பதவியம் பிராபவார்த்தானபிஜ்ஞேன் விஷ்லேஷேன க்ஷுபித மனசாம் மேகசைலத்ருமஹதௌ யாஞ்சாதைன்யம் பவதி கிமுத க்வாபி சம்வேதனார்கே. அந்த ஹம்சத்தினிடத்தில் ராமன் யாச்சித்த பிரகாரத்தை இந்த ஸ்லோகத்தினாலே அருளி செய்கிறார் சுவாமி தேசிகன். யாச்சித்த பிரகாரம் அப்படின்னா ஹம்சத்தினிடத்தில் தூது செல்லக்கூடிய ஒரு பிரகாரம். எப்படி ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமோ அந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்றார். பெருமாள் எப்படியெல்லாம் அந்த ஹம்சத்தினிடத்திலே தூது செல்லும்படி யாச்சித்தார் அப்படின்றத சொல்றார். அசௌ ஸ்ரீராமன் காடோன் மாதஹா பய சந்நிபாத வியோக தனாசாதிபிஷித்தா விப்ராந்திஹி உன்மாதஹா அப்படின்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உன்மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸ்லோகத்தில். இங்கே காடோன்மாதஹா அப்படின்றதுக்கு அர்த்தம் பண்ணும் பொழுது பெரியவர்கள் மிக அழகாக வர்ணிக்கின்றார்கள். பயம் வேண்டியவர்களுடைய ஒரு பிரிவு, தனாசாதி அதாவது செல்வ நாசம், இதெல்லாம் ஏற்படும் பொழுது நம்முடைய மனசில் வரக்கூடிய கலக்கத்திற்கு உன்மாதம் அப்படின்னு பெயர். அதிகமான பயம் இருந்தால் மனசு ஒருநிலைப்பட்டு இருக்காது. வேண்டியவர்களுடைய பிரிவு அதாவது பிரியத்தமளுடைய வியோகம் இருந்தால் ரொம்ப கஷ்டம், நம்முடைய மனசு ஒருநிலைப்படாது. அதே மாதிரி செல்வ நாசம், நம்முடைய செல்வ நாசத்தை அடைந்தால் நமக்கு இருக்கிறது கஷ்டம், மனசு ஒருநிலைப்படாது. அந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய மனோநிலை எப்படி இருந்தது என்பதை இங்கே காண்பிக்கிறார். இதுல பெரியோர்கள் வியாக்கியானத்தில் ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் சொல்றார். ஜென்மாதஸ்சித்த விப்ராந்தி வியோகாதிஷ்ட நாசதாம் வியோகஜேது சேஷ்டாசு தாவனம் பரிதேவனம் அப்படின்னு சொல்றார். உன்மத்தர்களுடைய நிலையை வர்ணிக்கும் பொழுது இந்த மாதிரியான சமயங்கள் எல்லாவற்றினாலும் எல்லாவற்றிலும் மனசு ஒருநிலைப்படாமல் இருக்கும் பொழுது ஏதேதோ பிரலப்பணம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். பிரலப்பணம்னா வளர ஆரம்பிச்சிருவார், என்னென்னவோ வளருவான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சாஸ்திரங்கள்ல உன்மத்தர்களுடைய நிலை லட்சணமானது இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அசம்பந்த பிரலப்பணம் அப்படின்னே சொல்றான். அசம்பந்த பிரலப்பணம் சயனம் சகசோத்தித்திகி சகசோத்திதிகி அச்சேதனை சக ஆலாபகா. எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க சாஸ்திரத்துல. சம்பந்தமே இல்லாம வளரக்கூடிய தன்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். என்ன பேசுறதுன்னே தெரியாது, ஏதோ வளர ஆரம்பிச்சிருவார். சயனம் மனசு ஒருநிலைப்பட்டிருக்கும் பொழுது என்னென்னவோ தோணும், படுத்துன்னு தூங்கலாமான்னு தோணும், ஆலசியம் அதிகமா போயிடும். அச்சேதனமான வஸ்துக்கள் கூடலாம் நாம பேச ஆரம்பிச்சிருவோம். அப்ப அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்றதுன்னே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி சக்கரவர்த்தி திருமகன் இப்பொழுது அந்த நிலையிலே இருக்கின்றார் அப்படின்னு சொல்றான். சீதையினுடைய பிரிவுனால மனமானது சோகத்தை அடைந்ததாக இருக்கின்றது இப்பொழுது சக்கரவர்த்தி திருமகனுக்கு. தான் செய்யக்கூடிய காரியத்தினுடைய நிலையை மறந்தவனாக என்ன பண்றதுனே தெரியாமல் சீதையினிடத்திலே தூது செல்லுமாறு ஹம்சத்தினிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றான் பெருமாள். இந்த இடத்துல பாருங்கோ, ராமன் தான் தூதுவனாக தேர்ந்தெடுத்த ஹம்சத்தினுடைய நிலையை வர்ணிக்கிறார். இந்த இடத்துல தூதம் செய்வ பிரகுர்வீத சர்வசாஸ்திர விசாரதம் அப்படின்னு சொல்றான் இல்லையா. சகல சாஸ்திரங்கள்லையும் பண்டிதனாக இருக்கக்கூடிய ஒருவனை தூதனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தூத லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு. யாரையெல்லாம் தூதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, எல்லாரையும் தூதா எடுத்துக்க முடியாது. யார தூது செல்ல நாம் ஸ்வீகரித்துக் கொள்ள வேண்டும், இவன் நமக்காக தூது செல்லலாம் அப்படின்னு யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா அதற்கு ஒன்று சொல்லியிருக்கா, தூதம் செய்வ பிரகுர்வீத சர்வசாஸ்திர விசாரதம், சகல சாஸ்திரங்களிலும் பண்டிதனாக இருக்கக்கூடியவன் எவனோ அவனை தூது செல்ல நாம் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை ராமன் நன்கு அறிவான். ஆனால் இந்த நிலையை மறந்து சக்கரவர்த்தி திருமகன் என்ன பண்ணார், சாமான்யமா வார்த்தை கூட சொல்ல தெரியாது இருக்கக்கூடிய ஹம்சத்தை தூது செல்ல பிரேரிக்கின்றார். இது எங்கேயாவது நன்னா இருக்குமா? ஒரு சமயம் ஆஞ்சநேயரை தூது செல்ல அனுமதித்தான் இல்லையா, தூது செல்லும்படி சுக்ரீவன் மூலமாக பிரார்த்தித்தான் பெருமாள். ஆஞ்சநேயர் எப்பேற்பட்டவர், ஆஞ்சநேயரை காட்டிலும் ஹம்சம்ன்றது சாதாரணமா இருக்கு. ஆஞ்சநேயர் எப்பேற்பட்டவர், ஆனால் ஆஞ்சநேயரை காட்டிலும் ஹம்சத்தினிடத்திலே ராமன் பெருமதிப்பு கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல சுவாமி தேசிகனால. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய விசேஷமே. சுவாமி தேசிகனுடைய கவிதா சாமர்த்தியத்துல இந்த ஸ்லோகம் இருக்க, இது பொதுவா பாத்தீங்கன்னா அபிநவ தேசிகனால நான்கு அர்த்தங்கள் மூன்று அர்த்தங்கள் விளக்கப்பட்டிருக்கிறது ஹம்ச சந்தேசத்தினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும். இது வெறும் விப்ரலம்ப சிருங்காரம் மட்டும் கிடையாது இந்த ஸ்லோகங்கள் தான். நான் முதல் ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கேன், இதெல்லாம் வந்து வேதாந்த கருத்துக்களை உள்ளடக்கிய ஸ்லோகங்கள். இத அபிநவ தேசிகன் உத்தமூர் சுவாமியினுடைய வியாக்கியானத்துல பாத்தீங்கன்னா இது நன்னாவே இருக்கும் வேதாந்த கருத்துக்கள். ஆனால் நாம எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய அபிப்பிராயப்படி பார்த்தால் அவன் இந்த ஸ்லோகத்தினுடைய சப்தார்த்தங்களை நாம பார்க்கிறோம். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய துவன்யர்த்தங்கள் விஷயத்துல போகாமல் சப்தார்த்தங்களை பார்க்கும் பொழுது ஆஞ்சநேயரை காட்டிலும் இந்த இடத்துல ஹம்சத்தினிடத்திலே பெருமதிப்பு கொண்டுள்ளான் பெருமாள் அப்படின்றது தெரியாது. ராமாயணத்துல பாத்தீங்கன்னா அபிபாஷஸ்வ சௌமித்ரே சுக்ரீவ சச்சிவம் கபிம் வாக்யஜ்ஞம் மதுரை வாக்கியை ஸ்னேகயுக்தம் அறிந்தமாம் நான்ருக் வேத விநீதஸ்ய நாயஜுர் வேததாரிணம் நாசாம வேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷிதம் நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதா ஸ்ருதம் பகு வியாகரதானேன நகிஞ்சிதபி சப்திதம். நகிஞ்சிதபி அசப்தமானது இல்லவே இல்லை. ஆஞ்சநேயனுடைய வாக் சாத்துரியத்தை புகழ்ந்து பேசும்பொழுது சக்கரவர்த்தி திருமகன் இப்படியெல்லாம் புகழ்ந்து பேசுறான். ஆனால்தான் தமிழ்ல கூட சொல்லின் செல்வன் அப்படின்னு ஆஞ்சநேயரை வர்ணிக்கிறார் கம்பராமாயணத்துல வரும்போது. அந்த அளவுக்கு இவரை போன்று வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் யாருமே இல்லையே. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு சாமர்த்தியம் படைத்தவர் லோகத்தில் பார்க்கவே முடியாது. சீதையை பார்க்க ஆஞ்சநேயர் புறப்படும் பொழுது ராமனால சில வார்த்தைகள் சந்தோஷத்தோடு சொல்லப்பட்டு இருக்கிறது. தம் சமீட்ச மகா தேஜாக வியவசாயோத்தரம் ஹரிம் கிருதார்த்தைவ சம்வருத்தாம் பிரகிருஷ்டேந்திரிய மானசாம். ராமனே சந்தோஷத்தோட கடாட்சிக்கின்றான் ஆஞ்சநேயர் இல்லையா. அதனால்தான் ஆஞ்சநேயர் ராமனுடைய கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறபடியினால லங்கைக்கு சென்று அசகாய சூரனாக தன்னுடைய சாமர்த்தியத்தினால அசாத்தியமான பல காரியங்களை சாதித்து பிராட்டியையும் பார்த்து ஹனுமான் ராமனிடத்துல ரொம்ப அழகாக தெரிவிக்கின்றார். அதை கேட்டுதான் ராமன் என்ன பண்றார், ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா மயா காலம் இமம் பிராபிய தத்தஸ்துவஸ்ய மகாத்மனா. ஆலிங்கனம் பண்றார் ஹனுமான் பண்ண உபகாரத்திற்கு பிரத்யுபகாரமாக செய்யக்கூடிய ஒரு காரியமாக அது இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு சாமர்த்தியம் படைத்தவர் ஆஞ்சநேயர். ஆனால் ஹம்சம் அப்படிப்பட்டதா, பாமர மக்களுடைய வார்த்தையை கூட வெளியில தெரிவி சொல்ல தெரியாத ஒரு ஹம்சம். கிளியாவது நாம சொல்றத கிளி போல் பழக்கி வைத்தார் போலே அப்படின்னு சொல்றா போல சுவாமி தேசிகன் சாதித்தா போல, கிளியாவது நம்ம சொல்றத திருப்பி சொல்லும், ஹம்சம் அதையாவது சொல்லுமா? ரொம்ப மெதுவா போகக்கூடியது. ராமனுடைய ஹிருதயத்தில் என்ன இருக்கு அப்படின்றதை முழுவதுமாக தெரிந்து கொள்ளாதது. தூது செல்வதற்கான யோக்கியதை துளி கூட இல்லாமல் இருக்கக்கூடியது அந்த ஹம்சம். சாமர்த்தியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஹம்சத்தை போய் ஆஞ்சநேயரிடத்தில் வெளிப்படுத்தின பிரீத்தியை காட்டிலும் அதிகமான பிரீத்தியை வெளிப்படுத்துகின்றார் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றாரு. என்ன ஆச்சரியம் அதுல, இது தகுமா, இது முறையா சுவாமி தேசிகன் இப்படி சாதிக்கலாமா இல்லையா? ஹனுமனை காட்டிலும் அம்சத்தினிடத்திலே ராமன் பெருமதிப்பு கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்ல முடியுமா சுவாமி தேசிகனால அப்படின்னா, பெரியோர்கள் இதற்கு மிக அழகாக உரையிடுகிறார்கள். இந்த சுவாமி தேசிகனே ரொம்ப காட்டுறார், அழகாக காட்டுறார் பின்னாடி வரக்கூடிய வரிகள்ல. இந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்றார். விஸ்லேஷே நக்ஷுபித மனசாம் மேகசைல த்ருமாதவு. பிராட்டியினுடைய பிரிவினாலே வாடுபவர்கள், அதாவது மனைவியினுடைய பிரிவினால வாடுபவர்கள், பிரிவை தாங்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் இவெல்லாம் என்ன பண்ணுவா, காளிதாசன் வர்ணிக்கிறா போல மேகத்தை தூது விடுறது, மலையை தூது விடுறது, மரங்களை தூது விடுறது, இத மாதிரி அச்சேதனங்கள் விஷயத்துல கூட இவெல்லாம் யாச்சிப்பா. மலையே மலையே, ஏன் காளிதாசனை ஏன் சொல்லணும், நம்ம பிராட்டி இருக்காள. மழையே மழையே, அங்க போய் ஸ்ரீனிவாசனுக்கு எதிர போய் மழை பொழிவாயாக, பொழியும் பொழுது நெருப்பு கொதிக்கிறா போல நீ சுடு சுடுறா போல நீ மழையை பொழிய வைக்கணும், மழை பொழியணும். அவன் கேட்பான், ஏன் இவ்வளவு சுடுறையேன்னு கேட்பான். இது என்னுடைய சுபாவம் கிடையாது, அங்க ஒருத்தி உன்னை நினைத்துக் கொண்டு விரக தாபத்திலே தவித்துக் கொண்டிருக்கின்றாள், அவளுடைய நிலைமையை நான் உனக்கு எடுத்து காட்டுகின்றேன்னு சொல்லுனால பிராட்டி நாச்சியார் திருமொழியில. அந்த மாதிரி அச்சேத்தன விஷயத்திலேயே இவர்கள் எல்லாம் யாச்சிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மனைவியினுடைய பிரிவினாலே வாடக்கூடியவர்கள், அதாவது பிரியத்தமர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய பிரிவை தாங்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கும்பொழுது ராமன் ஒன்னா அச்சேதன பதார்த்தத்திட்ட பிரார்த்திக்கலையே, சேத்தன பதார்த்தம் ஹம்சத்தினத்துல ராமன் ஜாஸ்திக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு இல்லையா? மேகசைல துருமாதம், மேகத்தையும் சைலத்து பர்வத்தையும் இதெல்லாம் வர்ணிக்கும்போது, மரங்கள் இதையெல்லாம் வர்ணிக்கும்போது அம்சம் ஒன்றும் அவ்வளவு தாழ்மையான வஸ்து கிடையாது, அச்சேத்தன வஸ்து கிடையாது இல்லையா? ராமன் சீதையினுடைய வியோகத்தை பிரிவை அடைந்த பொழுது காட்டில் மரங்களிடத்துல யாச்சித்தான், மரமே மரமே நீ சீதையை பார்த்தியான்றான், கோதாவரி நதியின் இடத்துல யாச்சிக்கின்றான். இப்படியெல்லாம் இருக்க ராமாயணத்திலே இருக்க இல்லையா? அதே மாதிரி காளிதாசன் கூட தன்னுடைய மேக சந்தேசத்தில் சொல்லும்பொழுது காமார்த்தாகி பிரகிருதி கிருப்பனாக சேத்தனா சேத்தனேஷு அப்படின்னே வர்ணிக்கிறானே, காமவயப்பட்டவர்களுக்கு இது சேத்தனம் இது அச்சேத்தனம் அப்படின்ற வித்தியாசம் கிடையாதுன்றானே. அப்போ பெருமாள் முன்னாடி அச்சேத்தன பதார்த்தங்களை பார்த்து சீதையை கண்டீரோ அப்படின்னு கேட்டார், இப்பொழுது சேத்தன பதார்த்தங்களை பார்த்து கேட்கின்றார். அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன, முன்னாடி ஏன் அச்சேத்தன பதார்த்தத்தை பார்த்து கேட்டார், இப்ப சேத்தன பதார்த்தத்தை பார்த்து ஏன் கேட்கின்றார் அப்படின்னா, முன்னாடி அவருக்கு தன் நிலை தெரியாதவராக அவர் இருந்தார், அதனால மரத்துக்கிட்ட போய் நின்னார், நதிக்கிட்ட போய் நின்னார்னு நின்னார். இப்ப அப்படி இல்லை, லக்ஷ்மணனாலே தன்னுடைய நிலை உணர்த்தப்பட்டவராக இருக்கிறார் இல்லையா? அவரை தேற்றிவிட்டான் தம்பி லக்ஷ்மணன், அதனால தன் நிலையை உணர்ந்தவராக பெருமாள் இருக்கார். அப்ப தன் நிலையை உணர்ந்தவராக இருக்கும் பொழுது அச்சேத்தனிடத்துல பிரார்த்தித்து ஒன்றும் பயனில்லை அப்படின்னு சேத்தனத்திடத்துல பிரார்த்திக்கிறான் ஹம்சத்தினிடத்துல அப்படின்னு பெரியவாள் ஆச்சரியமான விஷயத்தை இங்கே வியாக்கியானத்துல வர்ணிக்கிறார்கள். குணவான், வீரியவான், வித்வான், அதே மாதிரி சமர்த்தன், அப்படியெல்லாம் நாரதராலே ஆரம்பத்திலேயே புகழப்பட்டவராக இருக்கின்றார் ராமன். இது அதனாலதான் உலக நடைமுறைக்கு மாறாக எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் நடக்கல. பத்னி வியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எதை செய்வார்களோ அதை அப்படியே செய்கின்றான் பெருமாள். அதனால்தான் சொல்லும்பொழுது சாஸ்திரத்தில் கூட பிராயா சமாபன்ன விபத்தி காலே தியோபி பும்சாம் மலினி பவந்தி அப்படின்னு சொன்னான். பத்னியினிடத்துல மிகுந்த ஆசை கொண்டவர்கள் இது மாயாமிருகம் அப்படின்றத கூட அறியாமல் இருப்பார்கள். ராமன் அப்படிதான் இருந்தான் இல்லையா? ஆபத்து காலத்துல அறிவாளியோட புத்தி வேலை செய்யாது, அவன் மிகச்சிறந்த அறிவாளி அப்படின்னு சொன்னா கூட சில சந்தர்ப்பங்கள்ல அறிவாளியா இருந்தா கூட புத்தி வேலை செய்யாது. அப்படி இருக்கும்பொழுது தன்னிலை மறந்தவனாக ராமன் இருக்கிறதுல என்ன ஒரு ஆச்சரியம்! அதனால ஹம்சத்தினிடத்திலே தூது செல்ல வேண்டுமாய் பிரார்த்திக்கின்றான் அப்படின்னு இந்த இடத்துல வர்ணிக்கப்படுறது இந்த ஸ்லோகத்துல. இதோட இந்த ஸ்லோகத்தை நாம பூர்த்தி பண்ணிப்போம், நாளை அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.